ஓம் ப்ரஹ்ம ஜ்ஞானாவலி மாலா சக்ருச்ஶ்ரவண மாத்ரேண ப்ரஹ்ம ஜ்ஞானம் யதோ பவேத். ப்ரஹ்ம ஜ்ஞானாவலி மாலா ஸர்வேஷாம் மோக்ஷசித்தயே. அஸங்கோஹம் அஸங்கோஹம் அஸங்கோஹம் புனஃப் புனஃ சச்சிதானந்த ரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ நித்யசுத்த விமுக்தோஹம் நிராகாரோஹமவ்யயஃ பூமானந்த ஸ்வரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ நித்யோஹம் நிரவத்யோஹம் நிராகாரோஹமச்யுதஃ பரமானந்த ரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ சுத்த சைதன்ய ரூபோஹம் ஆத்மா ராமோஹமேவ ச. அகண்டானந்த ரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ ப்ரத்யக் சைதன்ய ரூபோஹம் ஶாந்தோஹம் ப்ரக்ருதேஃ பரஃ. ஶாஸ்வதானந்த ரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ தத்வாதீதஃ பராத்மாஹம் மத்யாதீதஃ பரஶிவஃ மாயாதீதஃ பரஞ்ஜ்யோதிஃ அஹமேவாஹமவ்யயஃ நானாரூபவ்யதீதோஹம் சிதாகாரோஹமச்யுதஃ சுகரூபஸ்வரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ மாயா தத்கார்ய தேஹாதி மம நாஸ்த்யேவ சர்வதா ஸ்வப்ரகாஶைக ரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ குணத்ரய வ்யதீதோஹம் ப்ரஹ்மாதீனாம் ச ஸாக்ஷ்யஹம் அனந்தானந்த ரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ அந்தர்யாமி ஸ்வரூபோஹம் கூடஸ்த ஸர்வகோஸ்ம்யஹம் பரமாத்ம ஸ்வரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ நிஷ்கலோஹம் நிஷ்க்ரியோஹம் சர்வாத்மாத்யஸ் ஸநாதனஃ அபரோக்ஷஸ்வரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ த்வந்த்வாதிசாக்ஷிரூபோஹம் அசலோஹம் ஸநாதனஃ ஸர்வஸாக்ஷிஸ்வரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ ப்ரஜ்ஞானகனஏவாஹம் விஜ்ஞானகனஏவச அகர்த்தாஹமபோக்தாஹம் அஹமேவாஹமவ்யயஃ நிராதாரஸ்வரூபோஹம் ஸர்வாதாரோஹமேவச ஆப்தகாமஸ்வரூபோஹம் அஹமேவாஹமவ்யயஃ தாபத்ரய விநிர்முக்தஃ தேஹத்ரய விலக்ஷணஃ அவஸ்தாத்ரய ஸாக்ஷ்யஸ்மி சாஹமேவாஹமவ்யயஃ த்ருக்த்ருஷ்யௌ த்வௌ பதார்த்தௌ ஸ்தஃ பரஸ்பர விலக்ஷணௌ த்ருக்ப்ரஹ்ம த்ருஷ்யம் மாயேதி ஸர்வ வேதாந்த டிண்டிமஃ. அஹம் சாட்சீதி யோ வித்யாத் விவிச்யைவம் புனஃப் புனஃ சயேவ முக்தஸ் ஸன் வித்வான் இதி வேதாந்த டிண்டிமஹ கடகுட்யாதிகம் சர்வம் மிருத்திகா மாத்ரமேவ ச தத்வத் ப்ரஹ்ம ஜகத் சர்வம் இதி வேதாந்த டிண்டிமஹ ப்ரஹ்ம சத்யம் ஜகன்மித்யா ஜீவோ ப்ரஹ்மைவ நாபரஹ அனேன வேத்யம் சச்சாஸ்த்ரம் இதி வேதாந்த டிண்டிமஹ அந்தர்ஜ்யோதிர் பஹிர்ஜ்யோதிஹி ப்ரத்யக்ஜ்யோதிஃ பராத்பரஹ ஜ்யோதிர்ஜ்யோதி ஸ்வயம் ஜ்யோதிஹி ஆத்மஜ்யோதி ஶிவோஸ்மியஹம் ஆத்மஜ்யோதி ஶிவோஸ்மியஹம் ஆத்மஜ்யோதி ஶிவோஸ்மியஹம் ஓம்.